ஜானவான் சொன்னார், 1000 யோதனைக்கு அப்பால் இருக்கின்ற இமயமலையிலே ரிஷபம் அணை என்று ஒரு மலை இருக்கிறது. அங்கு தங்கமயமான ஒரு சிகரம் இருக்கிறது. அந்த மலையிலே மருத்து செடிகள் இருக்கின்றன. கிரி பிரதட்சணம்னு இன்னைக்கு போயிட்டு இருக்கா இல்லையா? ஒரு காலத்துல மலைகளுக்கு ஒரு கௌரவம் இருந்தது. ஓஷதிகள் அப்படின்னு சொன்னா மருந்து செடிகளும் மரங்களும் அதிகம். தமிழ் ஒரு நல்ல பாட்டு உண்டு, உடன் பிறந்தால் சுற்றத்தால் என்று இருக்க வேண்டாம், உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி. உடன் பிறவா மாமலையின் மருந்தும் பிணிதியிருக்கும், ஆ மருந்து போல்வாரும் உண்டு. பாடல் உயர்ந்த மலையிலே இருக்கின்ற மருந்து இருக்கிறதே அது பண்ணி தீர்க்கும். நோய்க்கு காரணமான அணுக்கள் நம் உடலிலேயே இருக்கு, உடம்பிறந்தே கொள்ளும் வியாதி. இந்த மருத்து செடிகளை எல்லாம் அதனால போஷித்து வளர்த்தார்கள். அதுல 4 வகையான மருந்து செடிகள் இருந்ததாம். விசல்யதரணி அப்படின்னு ஒரு மூலிகை, இந்த விசல்யதரணி அப்படிங்கிற மூலிகை இருக்க, அந்த மூலிகையினால காயங்கள் எல்லாம் ஆறி போயிடுமா. இன்னொரு மூலிகை இருக்கான், சாதவ்யதரணி, காயம் ஆறுல மாத்திரம் போதுமா, ஏற்கனவே இருக்கிற பழைய நிறம் வரணும் இல்லையா, ஆகவே ஏற்கனவே இயல்பா என்ன நிறம் சரீரத்துக்கு இருந்ததோ அந்த நிறத்தை கொடுக்கக்கூடிய மூலிகைகள். 3வது மிருத சஞ்சீவினி, இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மருந்து. போயிட்டு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா மருந்து கொடுத்து காப்பாற்ற முடியும். இப்ப எனக்கு தெரிஞ்சு கிராமத்துல ஒரு நாவிதர், அவர் ஒரு சின்ன பெட்டி வச்சிருக்கார், அதுல பல வகையான தாது கற்களை வச்சிருக்கார். எவ்வளவு கொடிய வியாதியா இருந்தாலும் அந்த தாதுக்கள்ல 1-2 எடுத்து சதனைகள்ல இறைச்சு வெற்றலையில தடவி கொடுத்தாருன்னா அதை சாப்பிட்டா ஜன்னியா இருந்தா கூட நின்று போயிடும். மலைகள்ல இருக்கிற கல் இருக்கு இல்லையா, அந்த கல்லிலேயே மருந்து இருக்கு. மிருத சஞ்சீவினி, இறந்தவர்களை காப்பாற்றுவது. அந்த புத்தூர்ல தட்டு கட்டலாம் தெரிஞ்சு இருக்கணும் இல்லையா, அவன் ஒரு செடியை வளர்க்கிறான், அதுதான் மூலிகை. அங்க அதுக்கு விசல்யகரணின்னு பேரு, ரணத்தை ஆற்றக்கூடியது. அதுக்கு இன்னொரு செடி இருக்கு, சாவர்ணியகரணி. 3வது மிருத சஞ்சீவினி. 4வது சந்தானகரணி. சந்தானம் சொன்னா இணைப்புன்னு அர்த்தம் இருக்கிறார். இப்படி மூலிகைகள், 4 மூலிகைகள் அந்த மலையில இருக்கு. அந்த மூலிகையில கொண்டு வந்தா எல்லா வாழகங்களையும் உயிரோடு எழுப்பலாம், ராமலட்சுமணனுடைய துயரம் தீரும், அவருடைய சரீரத்தில் இருக்கின்ற காயங்கள் மாறும், அவருடைய சரீரம் பழைய நிலைமை அடையும். ஆகவே இதையெல்லாம் செய்யக்கூடியவன் ஆஞ்சநேயன் ஒருவன்தான். நீ 1000 யோகனை பறந்து சென்று அந்த மருத்துவமனையிலே இருக்கின்ற 4 மூலிகைகளை கொண்டு வர வேண்டும் என்று ஜாம்பவான் சொன்னார். ஆஞ்சநேய சுவாமி கலந்துறார். இந்த படம் பார்க்கிற போது சஞ்சீவி பர்வதத்துக்கு வர மாதிரி அந்த காட்சி, நம்ம கிருத்வாகரமாய ரொம்ப முக்கியம். மூலிகை இருக்கு, மூலிகை இருக்கிற இடங்கள் இருக்கு. அது இங்க வந்து சேரணும்னு சொன்னா ராமனுடைய அனுகிரகம் இருக்கணும். மூலிகை இருந்தா மாத்திரம் போறாது, மூலிகை இருக்க இடம் தெரிஞ்சா மாத்திரம் போறாது. அங்க இருக்கிற அந்த மூலிகை இங்க வந்து சேரணும்னு சொன்னா அதுக்கு பகவானுடைய அனுகிரகம் இருக்கணும். பிளட் தேவை, பிளட் எங்கோ ஒரு மூலிகை இருக்கு, ஏதோ ஒரு பிளட் பேங்க்ல இருக்கு. அது சமயத்துல இந்த பேஷண்ட்டுக்கு வந்து சேர்ந்தாதான் இந்த பேஷண்ட் பழக முடியும். பேஷண்ட்டுக்கு பிளட் தேவை, பிளட் இருக்கு, இருக்கிற இடம் வேற கொண்டு வரணும். இவ்வளவும் ஒழுங்கா நடக்கணும்னா பகவானுடைய அனுகிரகம் இருக்கணும். அதனால இந்த மருந்து குடிகள்லாம் கொண்டு வரத்துக்கு ராம முதல்ல சேர்த்தன் அப்பா ராமா உன் ஜாரியமா போறேன். நமஸ்கிருத்யாத ராமாய அளவுக்கு அதிகமான ஆற்றலை உடையவராக இருக்கின்ற ஆஞ்சநேய சுவாமி ராகவே பதம் கர்ம சமீக தபரம் தபம். ராமனுடைய பிரீதிக்காக ஒரு பெரிய காரியத்தை பண்றான். யாராலும் முடியாத ஒரு காரியம், இந்த அசாத்தியமான காரியம் யாருக்காக பண்றா அப்படின்னு கேட்டா பகவானுடைய பிரீத்திக்காக. பிரம்மோத்சவத்துல தேவப்பெருமாள வேலை பண்ற சீமானம் சுவாமிகள் காற்றால 7 7 14 கிலோமீட்டர், சாயங்காலம் 7 7 14 கிலோமீட்டர், பெரிய வாகனம், பெரிய புறப்பாடு. இவ்வளவு தூரம் அவா முன்னா அவளுக்கு சக்தி கொடுக்குறது என்ன தெரியுமோ இல்லையோ, இந்த வரதா வரதா வரதா வரதா வரதா கத்தனா பாருங்கோ, அதுதான் சக்தியை கொடுக்குறது. பகவானுக்காக பண்றோம். நம்மால ஒரு சின்ன பயிர் இருக்கு 2 கிலோ, அதுக்கே எடுத்துட்டு போக முடியல. பிரம்மாண்டமான வாகனத்தை 7 12 14 கிலோமீட்டர் போயிட்டு வரான்னு சொன்னா அத்தனை ஸ்ரீபாத சுவாமிகள் உள்ளத்திலேயும் பகவானுக்காக பண்றோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அதனால்தான் முடியும். ராஜவார்த்தை பரம் கர்மா, உயர்ந்த காரியங்கள். ஒரு மனுஷன் உயர்ந்த காரியங்களை பண்ணணும், பகவானுடைய பிரீத்திக்காகவே பண்ணணும். இந்த காரியத்தை பண்ணா எனக்கு என்ன லாபம்னு பண்ணா பகவான் உகக்கிறது இல்லை. அந்த காரியத்தை பகவானுடைய பிரீத்திக்காகவே பண்ண நம்ம பெரியவர்லாம் அப்படித்தான், எம்பெருமானுடைய பிரீத்திக்காகத்தான். அதனால எம்பெருமான் ராமனுடைய பிரீத்திக்காக இங்கிருந்து நான் போறேன், என்னால் போக முடியும், கொண்டு வர முடியும், காப்பாற்ற முடியும் என்ற அகங்கார புத்தி உண்மையான பக்தனுக்கு இருக்காது. அகங்கார புத்தி இருந்தா பக்தி இல்லைன்னு அர்த்தம். நான் ஒன்னும் பண்ணல, எனக்கு ஒன்னும் தெரியாது, எல்லாம் பகவான் தான் பண்றான், அவனு எல்லாம் நான் ஒரு கருவி. அப்படி ராமனுக்காக செல்லுகிறேன். ஜவே நம அகதாயுக்தா, ரொம்ப வேகமா போறாள். ஏன்னா போர்க்காலத்துல எல்லாம் விழுந்து கிடக்கிற அடுத்த இடத்துல என்ன ஆகும் தெரியல, பிராரம்பம் இல்லையா, இன்டென்சிவ் கேர்ல போட்டு வச்சிருக்கு, எந்த நிமிஷம் என்ன ஆகும் தெரியாது. அந்த சமயத்துல அந்த பிளட் குரூப் அது வந்து அதை கொடுத்து சுகார் பாயி குணமாக, அப்ப அந்த காரியத்தை பண்றவன் பகவானே இதெல்லாம் நல்லபடியா நடக்கணும் தான். டாக்டர் சொல்லுவாங்க, நாங்க ஒன்றும் பண்ணுவாங்க காப்பாற்றிருக்கான், மருந்து கொடுக்கறதுனாலே காப்பாற்றணும் எந்த டாக்டர் சொல்றது இல்ல, பகவான் தான் காப்பாத்திருக்கான். அதனால வேகமா போகணும், வேகமா போய் கொண்டு வரணும். வேகமா போறான், மாறுதோயதா காற்று வேகத்துல பறந்து போறான். ஜக மகாரிசாப்தோலேன போதையன்னு நம்ம வேகமா கிளம்பு போகுது. அந்த ஓசை இருக்கு இல்லையா, அது திசை முழுவதும் பரவியதான். அவன் பல யோஜனைகள் கடந்து இங்கேருந்து அந்த பகுதிக்கு போய் சேர்ந்தான். திவ்ய ஔஷதி தரம் செயலே, எங்கே இந்த மருந்து செடிகள்லாம் இருப்போ அந்த மலை இருக்கிற இடத்துக்கு போனான். யஜரன் மாருதாத்மஜக அங்க போய் சுத்தி சுத்தி பாக்கிறான். ஒரு மூலிகையை சொன்னாரே தவிர என்ன மூலிகை எதுன்னு கண்டுபிடிக்க முடியல அவனால. எல்லா மூலிகையும் அங்கதான் இருக்கு. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், மூலிகை எங்க இருக்குன்னு தெரியல. தத மகாத்மா அனுமான அபஷ்யன் அந்த படதா முடிஞ்ச மூலிகை. பெரிய மலை இருக்கு, நிறைய செடிகள் இருக்கு, எது மூலிகைன்னு கண்ணில் படலாம். அடுத்த நிமிஷம் என்ன ஆச்சுன்னா கோபம் ஒன்று இருக்கான். இங்க இருக்கும்னு நினைச்சேன் வந்த, எங்க இருக்குன்னு தெரியல. கோபாஜபிரசன்னதான் கோபத்தினால சத்தம் போட்டானா அமிஷ்யமானோ அக்னிக்காதத்து தேடி பார்க்கலாம் கிடைக்கல. அவன் பண்றானா என்னத்துக்கு என்று சொல்ல, இந்த மலை இருக்கோ இல்லையோ இந்த மலையை தூக்கிட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா என்ன அதிசயமா இருக்கு, எங்க மூலிகை இருக்குன்னு தெரியல. பசிய அத்திய மகாபாகுபராது என்னுடைய புஜ மரத்தினால இந்த மலைய வேறோட பேச்சு விரும்புகிறேன் அப்படின்ட்டு இந்த சஞ்சீவி பர்வதம் இருக்கோ இந்த சஞ்சீவி பர்வதத்தை வேறோட பேசுகின்றான். கம் உத்தபாங்கிற கிளம்பினா வித்ராஜலோகானே இந்த மலையை வச்சுட்டு மேல கிளம்புறான். எல்லாரும் பாக்கலாம், தேவர்கள் பாக்கலாம், மனுஷர்கள் பாக்கலாம், நாகர்கள் பாக்கலாம், எல்லாரும் என்னது இப்படி ஒரு காரியம் பண்றானே, இந்த மலையை எங்கேயாவது உச்சிதான் என்ன பண்றது, யாத்தாலும் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு பயம். ரெண்டாவது இந்த மலையை பேத்து கொண்டுதானே மறுபடியும் இந்த மூலிகை கிடைக்கிறதுனா என்ன பண்ணுவோம், வேறோட பேத்து கொண்டு வந்துட்டானே அப்படின்னு எல்லாரும் பயப்படுறான். இப்படி பயப்படுத்தேன் ஏதோ பண்ணு தெரியுமோ, லோகான் சூரா இந்திரான் எல்லாரும் பயமுத்துண்டு எல்லாரும் நல்லபடியா போய் சேரணுமே, நல்லபடியா சேரணுமே எல்லாரும் மகான பிரார்த்தனை பண்ணாலாம் ஆஞ்சநேய சுவாமி அங்கேருந்து எப்படி கருத்மான் வருவாரோ அவ்வளவு வேகமா அந்த மலையை எடுத்துட்டு இந்த பகுதிக்கு வந்து சேர்ந்தார். சர்வே விசல்யேனா அந்த மூலிகையினுடைய காற்று பட்டதான். அடுத்த நிமிஷம் என்ன ஆச்சுன்னா இந்த வானவங்கள்லாம் இருக்காது இல்லையோ அரிப்பிரதா மிகதாசியும் மூலிகையை கொண்டு வந்து அரைச்சி எரிச்சி மேல கதைகள்லாம் ஒண்ணும் பண்ணல. இந்த மலையை எடுத்துட்டு வந்தான். இந்த மலையில இருக்கிற மூலிகைகளுடைய வாசனை இருக்கு இல்லையா, அந்த வாசனை பட்ட உடனேயே எல்லாருக்கும் ரணமல்ல தாவலையா இருக்கான். வாசனை பட்டாலே தாவலையாகும் சொன்னா அந்த மருந்து மேல தெரியாத என்னாகும். அப்படிப்பட்ட மூலிகைகள்லாம் இந்த நாட்டுல இருந்திருக்கு. ராமாயண வாதத்தையும் நம்ம பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கணும். மலைகள் போற்றப்பட்டன, மூலிகைகள் காப்பாற்றப்பட்டன, அதனால இருந்தவர்கள் மூலிகைகளை நம்பினார். அப்படியே எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்துல காதிலையோ கையிலோ சின்ன கட்டி இருந்ததுன்னா கோவ இலைன்னு ஒரு இலை உண்டு, அந்த இலைய கொண்டு வந்து நன்னா தொடச்சிட்டு அதுல விளக்கெண்ணெயை தடவி லேசா அதை வதக்கி கட்டி இருக்கிற இடத்துல போட்டு அமைச்சிட்டோம்னா கட்டி உடஞ்சு போயிடும். அது ஒரு மூலிகை. அந்த கோவையில எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல. இந்த பசலை கீரைன்னு ஒரு கீரை, அது மருந்து. மஞ்சள் கரைச்சினாங்கன்னு மூலிகை எல்லாம் நம்ம மாத்திலே இருக்கு, தோட்டத்திலே இருக்கு, காலில் அடிபடுறது நமக்கு தெரியல. அவைகள் குணமிக்கவைகள், அதனால அதை போற்றினான். இன்றைக்கு மேலை நாடுகள்ல என்ன பண்றா, இந்திய மண்ணிலே விளைகின்ற மூலிகை கீரைகளெல்லாம் வளர்த்து அதிலேருந்து கேப்சூல் எல்லாம் பண்ணலாம்னு முயற்சி பண்ணி இந்த மருந்து கீரைகள் எல்லாம் வளர்க்கிறார். இந்த மருந்து கீரைகளை வளர்க்கறதுக்கு சூரிய வெப்பம் வேணும், அதே நேரத்தில் வெப்பத்தினால பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வரம்பு செடிகள் வளர இடத்துல சுத்தி வலை மாதிரி கொசு வலை நம்ம போட்டுக்கணுமோ இல்லையோ அது மாதிரி வலை போட்டு மூடி வச்சிருக்கான். அது விட்னஸ் டு சீன், ஒரு இடத்துல பார்த்தேன் என்ன மூடி வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். இதெல்லாம் மூலிகைகள் வெளிநாட்டுக்கு போறது, மூலிகைகள் காப்பாற்றுபவைகள். ஏன் இவரு முக்கியத்துவம் கொடுக்கிற அப்படின்னு சொன்னா, இயற்கை மனிதன் வாழ்வதற்காகத்தான் பகவானால் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயற்கையை நாம் பாடுபடுத்தி விட்ட காரணத்தினாலே பல நோய்களுக்கு நாம் உள்ளாகி இருக்கிறோம். இது வெறும் ராமாயணம் மாத்திரம் இல்ல, இட் தி ஃபர்மோஸ்ட் டியூட்டி. மூலிகைகளை காப்பாற்றணும், அந்த மூலிகைகள்லாம் எங்க இருக்குன்னு தேடி அவைகளை வளர்க்கணும். அதனால மனித சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சிந்திக்கணும். ராமாயணம் படிச்சே வெறும் கதையை மாத்திரம் கேட்டு பிரயோஜனம் இல்லை. இந்த சித்தியாச்சாரன் சொல்றானே, முத்தசஞ்சீவனி சொல்றானே, இதெல்லாம் எங்க இருக்குது? கண்டுபிடிச்சு அந்த மருந்துகளால மக்கள் சமுதாயத்துக்கு நன்மை பயணம் இந்த நாட்டுதான் வந்துருக்கிறது. அது பாசனப்பட்ட உடனே சர்வே விதல்ய விருஜக்ஷனே எல்லாருடைய காயம் ஆறி போச்சான். அது இத்திரவியில எனக்கு யாரெல்லாம் அழிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்களோ செதுபெயிலாம் பரிசான், அத்தனை பேரும் உயிர் பெற்றார்கள். கந்தே நதாம் கேவலம் அந்த மூலிகையினுடைய வாசனை. உதாரணத்துக்கு திருச்சூழா இருக்கும் இல்லையோ, திருச்சூழாயுடைய வாசனை இருக்கு இல்லையா, அது நோய்களை எல்லாம் போக்கக்கூடியது. நம்ம அதை பயன்படுத்துறது இல்ல, என்னமோ அப்படின்னு கொத்து கொத்தா கொத்து கொத்தா சொல்லி இந்த இதழ்களை எடுத்து வெந்நீர்ல போட்டு கொதிக்க வச்சு அந்த வெந்நீரை வடிகட்டி சாப்பிட்டா ஜலதோஷம்லாம் போயிடும். அந்த திருச்சூழாயை வளர்த்ததுக்கு பெரியவாதான் கோவில்கள் திருச்சூழாயை வளர்த்தான். மூலிகை சொல்லியது அவனுடைய வாசனை முகர்ந்தாவே போறும். கந்தே நதாசாம் அது மாத்திரம் இல்ல, ரோஷதீனி எல்லாம் உயர்ந்த ஓஷதிகள். பூமிக்கு ஒரு வந்த கௌரவம் என்ன தெரியுமா, ஓஷதிகளுடைய ரசம் பூமியில இருக்கு, அதுதான் வளர்வு. இந்த பூமியில எல்லாம் இருக்கு, அத அந்த செடி எடுத்துட்டு வளர்ந்து அந்த செடியினுடைய சுபாவத்தினால வாசனை கொடுக்கும். எல்லா வானரங்களும் எழுந்தார்கள், சக்கரவர்த்தி திருமகனும் இளைய பெருமாளும் காயங்கள் எல்லாம் மாறியவர்களாகி அத்தனை பேருமே உயிர் பெற்றார்கள். சதோஹரி கந்த பராத்மதோ அந்த மலையத்துக்கு இன்னும் வந்து ஆந்தனே சுவாமி என்ன பண்ணார், அந்த ஓஷதியா அவர்களுக்கு பயன்படுத்தின பிற்பாடு அந்த மலையை மறுபடியும் அது எங்க இருந்ததோ அங்கேயே கொண்டு போய் வச்சுட்டு வந்தார். ஏன்னா பின்னால இன்னொருத்தர் பயன்படணும் அப்படின்ட்டு இந்த மருத்துவ மலை இருக்க அதை வந்தது. பிரம்மாத்திரத்தினாலே கட்டுப்பட்ட அத்தனை பேரும் அடிபட்ட அத்தனை பேரும் காயங்கள் ஆள பெற்றனர், நல்ல உடலை பெற்றனர், உயிர் பெற்றனர். இதே சமயத்தில் இங்கிருந்து ராவணன் என்ன பண்றான் அப்படின்னா, ராவணனுக்கு கும்பகர்ணன் போயிட்டு இருப்பாடு, கும்பகர்ணனுடைய குழந்தைகள் எல்லாம் போயிட்டு இருப்பாடு, என்னென்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கானா. இந்த ராமலட்சுமணர்கள் பட்டு இருக்கிறார்கள் கேள்விப்பட்ட உடனே அவர்கள்லாம் எழுந்து வந்தது போராவது செய்யறதாவது அப்படின்னு ஒரு சிந்தனை வேணும் அவனுக்கு இருந்துதான். அந்த சமயத்தில் சுக்ரீவன் சொன்னான், நாம எல்லாரும் பழிச்சு போயிருக்கோம் அப்படின்னு ராவணனுக்கு தெரியணும். இலங்கைய ஏற்கனவே ஆஞ்சநேயர் கொடுத்தீதான் சுந்தரகாண்டத்தில் பார்த்துட்டேன். நம்ம அந்த காரியத்தை பண்ணுவோமே, வெளி எல்லா குரங்குகளுமா சேர்ந்து லங்கைய எரிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி தீப்பங்கெல்லாம் எடுத்து இந்த லங்கையின் மேல வீசுறதுதான். அந்த லங்கையில இருக்கிற கோபுரங்கள் எல்லாம் இருந்தா கோபுரா பிரசோதேகம் பெரிய பெரிய கோபுரங்கள், அது வந்து மாலங்கள், எல்லா இடமும் பக்தி எறிவாரா குரங்குகளுக்கா சொல்ல முடியாத மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொளுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மாளிகைகளை எல்லாம் வாழை வந்து தீ சுடலைகளினாலே போட்டு கொளுத்தினவாம் அப்படி பக்தி எரியதாம் அதுல மௌக்திக மனையதான் பல பலர் வெடிக்கிறதான் என்னன்னா மொத்தம் முத்துக்களா இப்ப மாளிகையில முத்துக்கள் நிறைஞ்சிருக்குன்னு தெரியுது அது மாத்திரம் இல்ல வைரங்கள்ல இருக்கான் வைரங்கள் முத்துக்கள் பவதங்கள் இப்படி எல்லா கற்களும் மணிகளும் நிறைஞ்சிருக்கிற மாட மாளிகைகள் இன்னைக்கு நம்ம வீட்டு அலங்காரம் பண்ற மொழியோ அன்னைக்கு என்ன பண்ணுவானோ செவத்துல பவளங்களை புதச்சுவோம் அப்படி பவளங்கள் முத்துக்கள் இவைகள் எல்லாம் இந்த தீயினாலே பற்றி எரிந்து அத்தனையும் வெடித்தன நல்ல பட்டாடைகள்லாம் நிறைய இருந்துதான் செல்வம் மிகுந்த ஒரு நாடா இருந்திருக்கு கௌசேயம் தாபி பட்டாடைகள் இருக்குது இல்லையோ அது எல்லாம் பத்தினி ஒரு இடம் பாக்கி இல்ல எல்லாம் பத்தினி அப்படி எல்லாம் பத்தினி எழுதிய உடனே அரக்கர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்தது அரக்கர்கள் எல்லாம் இதை பார்த்தா மாளிகையெல்லாம் பத்தினி எழுதியதையும் பார்த்தா 16 ஸ்லோகம் இந்த மாளிகையில என்னென்ன நிறைஞ்சிருந்தது அப்படின்னு வால்மீகி எழுதுகிறார் ராவணனுடைய போர் கருவிகள் இருக்கிற இடம் இருக்கோ அங்க நிறைய கத்தி வச்சிருந்தான் வில்லு அம்பு எல்லாம் வச்சிருந்தான் கத்தாதனு கத்தி இருந்தது வில்லு இருந்தது நிறைய பானங்கள் இருந்தது அது மாதிரி அங்குசம் இருந்தது கொஞ்சம் எல்லா ஆயுதங்களும் இருந்தது எல்லாம் ஏதாச்சும் எல்லாம் பத்திரிக்கலாம் அது மாத்திரம் இல்ல கம்பளங்கள் எல்லாம் இருந்துதான் ஆட்டுத்தோழினாலே செய்யப்பட்ட கம்பளங்கள் எல்லாம் குளிர்காலத்தில் வேண்டும் என்பதற்காக அடிக்க வைக்கப்பட்டிருந்ததாம் அதெல்லாம் பத்திரிகை இருந்துதான் மயில் தோகையினாலே அழைக்கப்பட்ட விதிரிகள் எல்லாம் பத்திரிகை இருந்துதான் அப்படி எல்லாம் பத்தினி எரியிருக்கு சாரவந்தி மகாசா நீ கம்பீர குணவந்திச்சா ஒரே சோதனை சொல்லிட்டார் உலகத்துல எவையெல்லாம் சாரம் மிகுந்ததுன்னு நினைக்கிறோமோ அத்தனை பொருளும் அந்த கங்கையில இருந்திருக்கு மிக உயர்ந்ததான மனிதர்கள்லாம் அங்கமா இருந்திருக்கு அத்தனையும் இந்த வானவங்க வீட்டில நெருப்பு சுடறால மொத்தம் எரிஞ்சு சாம்பலாச்சு ரத்ன சித்திர ரத்னங்கள் பறிக்கப்பட்ட அழகான ஓவியங்கள் அமைந்த அத்தனை பாத்திரங்களும் பாத்திரங்கள்ல இப்படி சித்திர கொம்பம்னு பேசிக்கலாம் கல்யாணத்துல எப்ப இப்போ நம்ம கல்யாணத்துல கையாளம் கோல போட்டு வைக்கிறோம் நம்ம கும்பல்கள் எல்லாம் இருந்தது அது மாத்திரம் இல்ல அங்க இருக்கிற பறவைகள் எல்லாம் இந்த தீயினுடைய வெண்ணை தாராம எல்லாம் கத்த ஆரம்பிச்சு இப்படி இலங்கையானது வானதங்களால் எரிக்கப்பட்ட பொழுது அங்கு எழுந்த சப்தம் இருக்க அது விமானங்களிலும் மாளிகைகளிலும் படபட என்ற சத்தம் கேட்டது அந்த பக்கம் போனா யானை இருந்தது குதிரை இருந்தது அஸ்வம் முக்தம் கஜோ பத்தில் எரியுதுதான் குதிரை அறுத்துல ஓடுறதா குதிரை மட்டுமில்ல யானை அறுத்துல ஓடுறதா இது அந்த திருத்தர மாதிரி இருக்கா அதை இது திருத்தர மாதிரி இருக்கா இப்படி அங்க இருந்த குதிரைப்படை யானைப்படை அங்க இருந்த குதிரைகள் யானைகள் எல்லாம் தீயினாலே பாதிக்கப்பட்டவர்களா தப்பிக்கா போகுதுட்டு ஒவ்வொன்றும் ஓட ஆரம்பிச்சது சீதரா சீதம் கஜம் திருஷ்டுவா ஒரு யானை பயந்து ஓடுறது எதிரே இன்னொரு யானை பயந்து வருது இந்த யானை அந்த யானையை முற்றுறது இப்படி தீ சுடரினாலே யானைகள் குதிரைகள் இவைகள் எல்லாம் அறிந்து பட்டன உடனே கவலைப்படுறான் ராவணன் என்ன பண்றதுன்னு யோஜனை பண்றான். ஒரு பெரிய படைய அனுப்புறது அப்படின்ட்டு அவனுக்கு பக்கபலமா இருந்தவாத எல்லாம் அனுப்புறான். யார் யாருன்னு கேட்டார், சோனிவாசன் ஒருத்தன், ரத்தக்கண்ணன் பேரு. இன்னொருத்தன் அவனுக்கு யூபாக்ஷன் பேரு. இவெல்லாம் அனுப்புறான், நீங்க எல்லாம் போய் போரிட வேண்டியது அப்படின்னு. சசியாம் சபதகே கஜம், இந்த சோனிதாக்ஷன் வந்தானோ இல்லையோ அவனோட அங்கதன் போரிட்டாரா. நாலு சொன்னதே வா ரெண்டு பேரும் எப்படி கட்டி புரண்டு போரிட்டார்னா இருக்கிறது அது வால்மீகி. அப்படியே முடியாது, ஏகப்பட்ட சோகங்கள் போர்க்களத்துல. அங்கதனுக்கு கோபம் வந்ததுதான், அவருடைய முக படலம் இருக்கு இல்லையா, அதுல கத்தி எடுத்து வீசினானா. கத்தியினாலே முகத்துல அடிபட்ட உடனே அது எப்படி இருந்ததுன்னா எஜ்ஞோபவீதம் போடுற மாதிரி கிச்சேனா உடம்ப. எப்படி கொடுத்து கத்தியை போட்டு வீச்சிருக்கான். அப்படி சோதி பாஷ என்பவன் அங்கதனாலே கொல்லப்பட்டான். உடனே பிரதங்கன்னு ஒருத்தன் அவபோதுக்கு வந்தான், அங்கதன் அவனோர் போரிட்டான். இந்த இடத்துல நாலு பேர் அங்கதன் போரிட்டு அழிக்கிறான். இந்த பிரசங்கனோட போரிட்டு வாழைப்புத்திரா பிரகாசவாரனு அங்கதன் போரிட்டான். அவனுடைய தலைவர் கொல்லியோ அத உடம்புலேந்து வேறுபடுத்தினாராம். அத பிரசங்கன் அப்படிங்கிற அசுரன் அரக்கன் இங்கே அங்கதனாலே கொல்லப்பட்டான். யூபாக்ஷன் ஒருத்தன், அவன் மைந்தன் என்ற வாரத வீரனால் தாக்கப்பட்டான். மைந்தவன் அவனை பிடிச்சு கையை பிடிச்சு இழுத்து தொல்லப்படுத்தினான். அந்த மைந்தனுடைய ஆற்றலுக்கு இடம் கொடுக்க முடியாத யூபாக்ஷன் அப்படிங்கிறவன் போரில் இறந்துவிட்டான். அதுக்கப்புறம் நிகும்பன் கும்பன் இவரெல்லாம் போருக்கு வர நிகும்ப அக்ரஜ வீரியம் தே. இந்த கும்பனுடைய வீரியத்தை பார்த்து இளைய பெருமாள் சொன்னாராம், பா உன்னுடைய வீரம் ரொம்ப பெருசு. எப்படி இருக்குன்னு கேட்டா பிரசலாதனுடைய வீரம், ருத்ராதிரன் வீரம், குபேரன் வீரம், இதெல்லாம் சமமான வீரத்தை உடையவன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீரத்தை பாராட்டினான். காரணம் என்னன்னு கேட்டா உண்மையான வீரன் வீரன்னு பாராட்டுவான். இப்படி பாராட்டி உன்னை பாராட்ட இருந்தாலும் நீ ராமன் பக்கத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே நீ அழிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்லிட்டு சதுசேன பிரகாரேன ஓங்கி அங்கதன் அடிச்ச உடனே என்ன வச்சிருந்தா சிதறிதான் உடம்பு நெடுங்குது, உடம்பு கூட நல்லா அடிபட்டு போச்சு. நீ பாப்பாதான் கீழே விழுந்தான். தாத்தா கும்பன் கீழே விழுந்தான். எப்படின்னா சூரியன் ஒளி இழந்தது போல தன் ஆற்றலை இழந்து கும்பன் தரையிலே விழுந்து இறந்து வச்சான். நிகும்பன் வரான். நிகும்பனோடு ஆஞ்சநேய சுவாமி போரிடுறார். இந்த நிகும்பனுடைய ஆற்றலுக்கு அது மிக பெரியது. இவெல்லாம் வந்து இந்த கடன் தூஷணன் அங்க இருந்தா இல்லையா தனஸ்தானத்துல, அவனுடைய பிள்ளைகள் கும்பகர்ணனுடைய பிள்ளைகள் இவெல்லாம். அத வினத திதாதினோ நிகும்பே பவன சுதேனா, காற்றினுடைய அம்சமாய் வந்த ஆஞ்சநேய சுவாமியினாலே நிகும்பனானவன் தாக்கப்பட்ட பொழுது, ரணேபூர்வ யுத்தம், பயங்கரமான யுத்தத்தில் தாக்கப்பட்ட பொழுது ராஷ்ரதேந்திரன் பலமாக ரோஷம், ராமனுக்கு கோபம் வந்தது. ராமன் போரில் இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இந்த சமயத்தில் இந்த அறக்கதைகள் எல்லாம் அழிந்துபட்டார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே இந்திரஜித்தை மறுபடியும் அனுப்புகிறான் ராவணன். கம்பன்ல ஒரு நாலு பாடல் இருக்கு, அது வால்மீகியில கிடையாது. பிரம்மாஸ்திர பாடல் வந்திருக்கும் இல்லையோ, பிரம்மாஸ்திரத்தினாலே தாக்கப்பட்ட ராமலட்சுமணர்கள் ஜீவதசையோடு எழுந்து விட்டார்கள், வாலரங்கள் பிணைத்து விட்டன என்ற செய்தியை அறிந்தவுடனே இந்திரஜித் ராமன் கிட்ட போய் சொன்னான், அப்பா நாகாஸ்திரத்தை பயன்படுத்துற அதிலேந்து பழிச்சுட்டா, பிரம்மாஸ்திரம் பயன்படுத்துற அதிலேந்து பழிச்சுட்டா, ஆகையினாலே ராமலட்சுமணர்களையும் வாலரங்களையும் சாதாரணமானவர்கள் நம்ம நினைக்கிறது தப்பு, நான் சொல்றதை கேளு, சீதியை பேசாம ஒப்படைச்சிடும் அதுதான் நல்லது. யாரு? இந்திரஜித் சொல்றான். ஒரு மேடையில பேசும்போது நான் சொன்னேன், ராவணனுக்கு அறிவுரை கூறியவர்கள் மூவர், கும்பகர்ணன் அறிவுரை கூறினான், கும்பகர்ணன் ஆற்றலின் வடிவம், ஆற்றல் அறிவுரை கூறியது கேட்கல, விபீஷணன் அறிவுரை கூறினான், விபீஷணன் அறிவின் வடிவம், அறிவு நம்மளுக்கு யோகம் தெரியுது, அறிவு சொல்லியும் கேட்கல, இந்திரஜித் அனுபவம், நான் பட்டத அனுபவத்தை சொன்னான், ஒரு மனுஷன் வாழ்க்கையில தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணான்னா ஆற்றல் உள்ளவன் சொன்னா கேட்கணும், அறிவு உள்ளவன் சொன்னா கேட்கணும், அனுபவப்பட்டவன் சொன்னா கேட்கணும், யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், என்னையே நோக்கி என் நெடும்பறை தேடிக்கொண்டேன் ராவணன் சொல்றான், அதை உங்களை யாரை நம்பி இந்த சண்டை உண்டாக்கிறடா, என்னையே நோக்கி இண்டிவிஜுவலா கேன் பேஸ் இட் அப்படி சொல்ல முடியா, அந்த ஆணவத்துல சொன்னான், எங்க சேர்ந்து வேற வழி இல்ல, எங்க இருந்து போருக்கு கிளம்பினான், அவன் செய்த மாயங்கள் என்ன என்பதை பார்த்துக் கொள்வோம்.